ஏ டக்கரு பொம்மையா டக்கரு பொம்மையா, நிக்கிற சம்மையா நிக்கிற சம்மையா. மயிலே மயிலே, மை ட்ரீமிலே லைவ்லே யுவர் மை ஏஞ்சலே. குயிலே குயிலே, மை டாக்கிலே பாக்கிலே யுவர் மை ஏஞ்சலே. ஐயோ ஐயோ, உன் டெரிபில் அழகில் மிரண்டேன் ஏஞ்சலே. சிரிப்பில் சுருண்டேன் ஏஞ்சலே, யுவர் மை ஏஞ்சலே, யுவர் மை ஏஞ்சலே, யுவர் மை ஏஞ்சலே. நானாடு ஊஞ்சலே, யுவர் மை ஏஞ்சலே, யுவர் மை ஏஞ்சலே, யுவர் மை ஏஞ்சலே. நானாடு ஊஞ்சலே, மயிலே ஏ மயிலே, இருப்பேன் காலோ எல்லாம் கைப்பிடிச்சு நடப்ப.